என் காதல் தீவாசம் நீ கண் பார்த்தோவா கை சேர்ப்போவா பல உயிர்கள் ஏறியும் உடல்கள் மாறியும் பயணப்படுவது காதல் காதல் சாதல் காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் கண்டி உண்மையடி காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் செங்கோதாய்வா செந்தே